சுகர் மின்ட் காரி உன் ஜிகர் தாண்ட நாடி கலர் லெகன் பேண்ட் காரி பட்டு குஞ்சு நீ குட்டி நெஞ்சு நீ செல்ல குட்டி நீ என் கண்மணி கூட வந்து நீ குட்டி மோகினி கூடாத தப்பு போட்டு பேயடி ஹே பேபி ஏன் ஹார்ட் பீட் நீ நீதான் ஏன் டார்கெட் நீ செஞ்சு மேன் சிங்குக்கு நீ நான் பாட தூஸ்டி possible way. So many days he have been looking for a hardcore chase. Do we really think who's the man? Everybody says he the one with lots of fun and fun and fun and banging around like a firing gun.